ஆழிமழையே கண்ணா ஒன்று நீ கை Oh, my God. சீனிவாச குருவர்ய கிருபார்த்த சக்கரம் சீனவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம். ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ப்ரணாமம் லக்ஷ்மணமுனி பிரதிக்ஷிணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். ஸ்ரீவிஷ்ணுசித்தகுலநந்தனகல்பவல்லே ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணஶரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ்ஸித்தமத்யாபயந்தி. சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத்க்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அன்னவயல் உதுவை ஆண்டாளரங்கக்கு பன்னதிருப்பாவை வல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர் பொழியே தொல்பாவை பாடியருள வல்லவல்வளையாய் நாடினி வேங்கடவற்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்கு. கடந்த மூன்று நாட்களிலே முதல் மூன்று பாசுரங்களை கிரமேண அனுபவித்தோம். அந்த கீழ் மூன்று பாட்டுகளாலே சந்துஷ்டனான சர்வேஸ்வரன் நோம்பின் முக்கிய நோக்கமான மழை பொழிதலை உண்டாக்குவதற்காக பர்ஜன்ய தேவதை என்று சொல்லப்படுகின்ற வருண பகவானை ஆய்ப்பாடி பெண்களுக்கு கிஞ்சித் உபகாரம் நீ செய்து வா என்று நியமிக்கிறான். அந்த பர்ஜன்ய தேவதையான வருணனும் ஆய்ப்பாடி பெண்கள் முன்னே வந்து பவ்யமாக நின்று அவர்களிடத்திலே பிரார்த்திக்கிறான், அடியேன் என்ன செய்ய வேணும். அந்த பர்ஜன்ய தேவதையினிடத்திலே பிரார்த்தனையாக அமைகிறது இந்த நான்காவது பாசுரமான ஆழிமழை கண்ணா என்பது. ஆய்ப்பாடி பெண்கள்தான் பரமைகாந்திகளாயிற்று, அவர்கள் ஏன் வருணனிடத்தில் பிரார்த்திக்க வேணும்னு ஒரு சந்தேகம் வரலாம். பிரபன்னன் தேவதாந்திர பஜனம் பண்றதாவது விதி விகிதமா இருந்தா பண்ணலாம். சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கும் போது அதை நாம ஒதுக்க முடியாது, பண்ணித்தான் ஆகணும். இப்ப சந்தியாவந்தனத்திலே கூட தேவதாந்திர பஜனத்தை நாம பண்றது இல்லையா? மாத்தியானிக காயத்ரி மந்திர தியானத்திலே கூட மத்தியம் தினேது சாவித்ரீம் ரவிமண்டல மத்தியகாம் யஜுர்வேதம் வியாகரந்தீம் ஸ்வேதாம் சூலகராம் சுபாம் யுவதிம் ருத்ரதைவத்யாம் தியாயாமி ரிஷவாகனாம்னு இன்றளவும் நாம அந்த தியான ஸ்லோகத்தை சொல்லிட்டுதானே இருக்கோம். அதே மாதிரி அஹேடமானோ வருணோ சகோதி ஒரு சுஞ்சமான ஆயு பிரமோஷீன்னு வேதம் சொல்றது. பட்டரும் நஞ்சியரும் அந்த அம்மா மண்டபம் ரோடுன்னு அதாவது தெந்திருக்காவேரின்னு சொல்லுவா. அந்த ஐப்பசி மாசத்துல அந்த தெந்திருக்காவேரிக்கு துலாஸ்தானத்துக்கு இது பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலாம். அப்போ ரிஷபாருடனா இந்த ஜம்புகேஸ்வரர் அங்கே ஏழினார். ஏழினா இதோ இப்ப சிவபெருமான எழுறாரே, நாம என்ன பண்றதுன்னு சிஷ்யரான நஞ்சியர், அப்போ அவருக்கு மாதவாச்சாரின்னு பேரு, அவர் பற்ற கேட்கிறார். உன் கேள்வியே தப்பு, இப்போ ரிஷபத்தில் ஆரோகணிச்சுண்டு சிவபெருமான் வரான்னு தானே சொல்ற, நாம என்ன பண்றதுன்னு கேட்டியே, அதை மாத்தி அந்த சிவன் என்ன பண்ணுவார்னு கேளுன்னா. ஏன்னா பரம பாகவதார்கள் இங்கே எழுந்தெழுக்கிறாரேன்னு சிவன் அந்த பாகவதார சேவிப்பான். இப்போ ஒரு பாகவதர் சேவிச்சா அதை எதிர்த்தா எந்த பாகவதரை பார்த்து சேவிக்கிறாரோ அவர் பிரதிவந்தனம் பண்ணுவாரோனோ, அந்த மாதிரி நாமும் அந்த சிவனுக்கு ஒரு கையை கூப்பிட்டு நம்ம வழியில நம்ம போயிட்டு இருப்போங்கன்னு சொல்லு போனாராம். அதனால இந்த தேவதாந்திர பஜனம் இந்த பிரபன்னனுக்கு எப்படி அவசியமா இருக்குன்னா, ஒன்னு அது விதிவிகித கர்மாவா இருக்கிறதுனால, ரெண்டாவது அப்படி இப்ப பட்டர் இந்த மாதிரி இருந்தா கூட அது ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை பரஸ்பரம் பார்க்கும்போது தண்டல்ற மாதிரி இருக்கு பண்ணிட்டு போக வேண்டியது. அதுக்கு மேல ஒரு கேள்வி வரலாம், அப்போ அந்த சிவன் நித்தியவாசம் பண்றதான அந்த கோவிலுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு. அது ருத்ரபூமிங்கிறதான இது, அதாவது ஸ்மசானத்துக்கு சமம், ஸ்மசானத்துல நுழையக்கூடாதுன்னு சாஸ்திரம், அதனால நாம போறதில்லை அப்படின்னா. தேவதாந்திரங்கள் எல்லாம் சர்வேஸ்வரன் ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு பிரபன்னர்களுக்கு கைங்கரியங்களையே பண்ணும் என்பதை இந்த ஆழிமழை கண்ணாவிலே நாம் நன்றாக தெரிந்து கொள்கிறோம். யமன் தன் தலையை வைகுண்டம் புகும் பிரபன்னனுக்கு புஷ்பக விமானம் ஏறும்படியாக, அதாவது யம கிங்கரர்கள், அப்புறம் யமனுடைய பத்னி, கடைசியில யமனே வந்து அந்த ஜீவாத்மாவை அந்த தலை மேல ஏற்றி கைதா கொடுத்து புஷ்பகுமானத்துல ஏற்றி விடுறாங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இத திருமாலையில முதல்லேயே தொண்டடி குடியாழ்வாரும் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப்பாய்ந்து நாவலிட்டொழி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் நீதே மூலகொண்டுமிழ்ந்த முதல்வ நின்நாமம் கற்றாவலிப்புடமை கண்டாய் அரந்தமான கருடானேன்னர். யமன் கூட விஷ்ணுவை யார் ஆசிரியிருக்காளோ அப்படிப்பட்டவாளிடத்துல தன்னுடைய கிங்கரர்களை போக வேண்டாம்னு பிரார்த்திக்கிறான். அதோட இல்லை அவளை கூப்பிட்டு ரொம்ப ரகசியமா காதுல சொன்னானாம், ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததியமஸ்கிலதஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரணவச்சனாம் ந வைஷ்ணவானாம். விஷ்ணு புராணத்தினுடைய ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை ஆழ்வார், அதாவது திருவிசைக்கிறான்னு சொல்லப்படுறதான ஆழ்வார் அப்படியே இத தமிழ மொழிபெயர்த்தார். திரம்பேன் மென்கண்டேர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் இறங்கியும் சாதுவராய்ப்போமிங்களான் நமனும் தன் தூதுவரை கூவிச்செவிக்கு. இந்த பர்ஜன்ய தேவதைய இந்த பெண்களின் கைங்கரியத்துக்காக எம்பெருமான் கிருஷ்ணனால் அனுப்பப்பட்டு அவனும் இங்கே வந்திருக்கான், அதனால அதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்றதுதான் நம்மளுடைய பூர்வாச்சாரியாருடைய ஒரு கருத்து. முன்னால பார்த்தோமே, திரம்பேன் மின் கண்டீர் திருவடி கண்ணாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர்னா, மறந்து போய் தப்பித்தபடி கூட சுத்திர தெய்வங்களை என்றுமே தொழாதவன், அப்படி ஒத்தனை நீ காண நேரிட்டால் அவனிடத்திலே பவ்யமா கையை கட்டி வாய் பொத்தி நின்று சாதுவா போயிடு. இறங்கியும் சாதுவராய் போவிங்களான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு தன்னுடைய எம கிங்கரால எம பட்டால கூப்பிட்டு காதுல ரகசியமா சொன்னான். ஏன்னா திருவடி தன்னாமம் திறந்தேன்மின் கண்டே திருவடி தன்னாமம், யாரு இந்த சரீரத்துல துவாதச குன்றங்களை ஊர்த குன்றங்களை தரிச்சுட்டு இருக்காளோ அந்த எம்பெருமானுடைய பேரை யார் வச்சுக்கிட்டு இருக்காளோன்னா, இப்போ இது என்னமோ இப்ப இந்த ஒரு மாடனா பேர் வைக்கிறதுங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரு வழக்கமா போயிடுச்சு. அது பண்ணக்கூடாது, அது அழகா பெருமாள் பேரை வச்சணும். பெருமாள் பேரை வைக்கிறதோட மட்டும் இல்லை, அதை அப்படியே கூப்பிடவும் கூப்பிடணும். அதுலதான் அழகா சீனிவாசன் பேர் வைப்பா, வச்சுட்டு சீனு சீமாச்சு சீச்சு அப்படின்னு சொல்லுவார். இந்த பேர் வைக்கிறதுங்கிறது இருக்க அது ஒரு மகோன்னதமான செயல். பெரியாழ்வாரும் தன்னுடைய பிரபந்தத்தில் ரொம்ப அழகா சொல்றார். நம்பிலிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டழைத்தக்கால் நம்பியும் பிம்பியும் நாடு நாளில் மழுங்கிப்போம். நாரணன் என்றேரட்டழைத்தக்கால் முன்னை நரகம் புகழ். எந்த ஒரு அம்மாவானவள் தன் குழந்தைக்கு நாராயணான்னு ஒரு பேரை வைக்கிறாளோ அவளுக்கு நரகங்கிறதே கிடையாதாம். ஏன்னா நாராயணா படுத்தாதே எழுந்துரு, நாராயணா ஸ்கூலுக்கு நேரமாச்சு கிளம்பு, நாராயணா சாப்பிட்றா அடம்பிடிக்காதே, இப்படி ஒரு நாளைக்கு எத்தனை நாராயணா சொல்லுன்றதா. அதனால நாராயணா நாராயணா நாராயணான்னு புள்ள பேரா இருந்தாலும் சொல்லுன்றிருக்காளோனோ, அதனால இவ்வளவு நாராயணா ஒரு நாள சொல்றானேன்னு எம்பெருமான் இவ்வளவு ஞானதெய்வத்தை சொன்னானேன்னு கணக்கு பண்ணிக்கிறான். அதனால குழந்தைகளுக்கு நன்னா பெருமாள் பேரை வைக்கணும். அதனால இந்த சுரேஷ் ரமேஷ் அப்படி இப்படிலாம் பேர் வைக்கிறமே இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் நாளே நாளில் இந்த பேர்லாம் மழுங்கி போகும். நம்பி விம்பி என்று நாட்டு மாநில பேரிட்டழைத்தக்கால் நம்பியும் பிம்பியும் நாலு நாளில் மழுங்கி போகும்னார். இப்படி இந்த பர்ஜன்ய தேவதையானவன் பெண்களிடத்திலே கைங்கரியத்துக்கு வந்து என்ன செய்ய வேணும்னு அவர்களிடத்திலே பிரார்த்தித்து நிற்கிறான். அப்போ ஆழிமழை கண்ணா, ஏ வருஷத்துக்கு நிர்வாகனான தேவதையே, சிருஷ்டி சம்ஹாராதிகளை பிரம்மருத்ராதிகளிடம் விட்டுவிட்டு அந்த ரக்ஷணமான பாலனத்தை தான் நடத்தி போருகிறானே எம்பெருமான், கஷ்டமான ஒரு செயலை அவனொன்னோ கை கொண்டிருக்கிறான். அதனாலே அந்த சர்வேஸ்வரனையே ஆழிமழைக்கு அண்ணான்னலாம். ஆழிமழை கண்ணா உரத்தம், ஆழிமழைக்கு அண்ணா, அண்ணான்னா சுவாமின்னு அர்த்தம். ஆழினா கடல் சமுத்திரம், ஆழினா இந்த வட்டம் மண்டலம் இப்படி பொருள்களும் உண்டு. கண்ணா யார கூப்பிடுறதுனாலும் ஆய்ப்பாடில பெண்கள் கண்ணா கண்ணானே கூடுவாளாம். ஏன்னா அது கிருஷ்ணன் பெயரிட்டு அழைப்பதே ஒரு சாக்குவாளுக்கு. அதனால இங்க ஆழிமழை கண்ணான்னா, நீ ஒன்று நீ கைகரவேல், உன்னுடையான கொடைத்தன்மையிலே ஒன்றையும் மறைக்காது நீ அருளவேணும்னா. இங்கே கை கை என்பது கொடை, அதாவது வள்ளலை தன்மையை சொல்லும். கரவேல் ஒழிக்காதே, அது புண்ணியமான இடத்திலேயும் வருஷி, பாவமுள்ள இடத்திலேயும் நீ வருஷி, அங்கே வருஷிக்காம இருக்காதே. எல்லா இடங்களிலும் நன்னா மழைய பொழி. பாபமான இடத்தில் வருஷிப்பது தர்மமல்லன்னு அந்த வருண பகவான் சொல்ல, அவ சொல்ற மகா அபராதியும் பாபிஷ்டனுமான ராவணனும் கூட சீதா பிராட்டி கருணையுடன் கூறியதை நீ மறந்து போயிட்டியோடப்பான்னு ஞாபகப்படுத்துறாளாம். விஜித சகி தர்மஜா சரணாகதவத்சலஹா தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதுமிச்சதி. அதுக்கு முதல் ஸ்லோகத்திலே சொன்னா, மித்ரமௌ பைகம் கர்த்தும் ராமஹாஸ்தானம் பரீப்ஸதா வதம் ச அனிச்சதா கோரம் துயாசௌ புருஷல்ஷவஹ. நீ கோரமான மரணத்தை விரும்பவில்லையானால் என்னை கொண்டு ராமன் திருவடிவாரத்தில் சமர்ப்பிச்சுட்டு மன்னிப்பு கேட்டு பழைச்சு போயிடு, இல்லைன்னா உன்னுடைய கோரமான சாதனை பார்ப்பே அப்படின்னு அவனு உபதேசம் பண்றான். அவன் எதுவும் ஏத்துக்கல, அது வேற விஷயம். அப்போ அதை ஞாபகப்படுத்துறாளாம் வருணன்ட்ட. ஆழியொப்புக்கு முகந்து கொடு, நடுக்கழிவிலே புகுந்து ஜலத்தை எல்லாம் அங்கேருந்து முகந்து கொண்டு முண்டுண்டு வந்து மழையா பொழின்னு சொல்றார். ஆர்த்து ஏறி முழக்கத்துடன் ஆகாசத்திலே எழும்பி, அது எப்படி எழும்புன்னா, அந்த திருவிக்கிரமாவதாரம் பண்ண போது வாமனனா இருந்தவன் திருவிக்கிரமாவதாரமா எப்படி எழும்பினானோ, ஆழி எழ சங்கம் வெல்லும் எழன்னு அழுவார் சாதிக்கிறாரே, அந்த ரீதியிலே நீ ஆர்த்து மேலே ஏற வேணும். விண்ணில் திரை விரித்தாற்போல் மேகங்கள், அப்படி ஏறணுமா. எப்படி நாச்சியார் திருமுடியிலே டாம்பத்தில் முதல்லையே அண்டாள் சொல்லலையோ, விண்ணில மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள், தென்னீர் வாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே, கண்ணீர்கள் முளைக்கு வட்டில் துளிசோர சோர்வேனை, பெண்ணீர்மையடிக்கும் இது நமக்கோர் பெருமையேன்னு. அப்படி அந்த விண்ணில மேலாப்பு விரித்தார் போல அந்த மேகத்தை கொண்டு அந்த பிரதேசம் முழுக்கவும் நிரப்பிடணும்னாலாம். கரு ஏன்னா ஏன் இப்படி சொன்னான்னா, அந்த கருமுகிலை காண இவர்களுக்கு ஆசை. ஏன் ஆசை, கண்ணனை பார்க்கும்படியா இருக்குமா அது, அதனாலே அந்த கருமுகில காண்பது கண்ணனை காண்பது போல் இவாளுக்கு தெரியும். ஏன்னா கிருஷ்ணனுடைய திருமேனியும் கருமை இல்லையோ. இருகையில் சங்கிவை நில்லே எல்லே பாவம் இளங்கொலி நீர் பெரும் பௌவம் மண்டியுண்ண பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பர் வண்ணம் பெருந்தவத்தரருந்தவர்த்த முனிவர் சூழ ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றோராழியேந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் பொருகையல் கண்ணீரரும்ப போந்து நின்று புனலரங்கம் ஊரென்னு போயினாரேன்னு அந்த திருநெடுந்தாண்டகத்துல நாயிகா பாவத்துல கலியன் சொல்ற மாதிரி இங்க பெருவயிற்ற கருமுயிலே ஒப்பர் வண்ணம் அந்த மாதிரி ரொம்ப கரிய மேகத்தை கொண்டு வந்து மழையை பொழிய வேணும்னு அவனிடத்திலே ஆஜ்ஞாபிக்கிறார்கள். ஊழி முதல்வனுருவம்போல் அப்போ கால உபலட்சித சகல பதார்த்தங்களுக்கும் காரணபூதனா அந்த சர்வேஸ்வரன் இருக்கானே அவனுடைய திருமேனியைப் போல அதுவும் கருத்து இருக்கான். பிரளயத்துக்கு பிறகு சிருஷ்டி பண்ணும் அந்த எம்பெருமானினுடைய நிறம் இருக்கே அது கருப்புன்னு சாஸ்திரம் சொல்றது. முன்னேர் ஞாலம்படைத்த எம்முயில் வண்ணோ அந்நாள் நீ தந்தாக்கையின் வழி உடல்வேன் வெண்ணாள் நோய் வீரிய வினைகளை வேறறப்பாய்ந்து என்னால் நான் உன்னை வந்து கூடுவனேன்னு மூணாம் பத்துல திருவாய்மொழியிலே அழிவார் சொல்றாரே. அந்த மாதிரி முன்னீர் ஞாலம்படைத்த மும்மணி கோவைங்கிறதான சுவாமி தேசியன் பண்ணதான பிரபந்தம் திருவைந்தபுரத்து எம்பெருமானை பாடுறார். புறமுயர்த்த அசுரர்கோர் புறமுயர்த்த பொய்யினான் வரையெடுத்த மழை தடுத்த மழையுடத்த நெய்யினான் திரை நிறைத்த கடலரித்த சிலை விளைத்த கையினான் அருள் கொடுத்து வினை தவிர்க்க மடியவர்க்கு மெய்யனேன் வரையெடுத்து மழை தடுத்த மழையினோடு ஒத்த மெய்யினான் எந்த கோவர்த நகிரியை எடுத்து அந்த மழையை தடுத்தானோ அந்த மழை எப்படி கருமேகத்திலேருந்து பொழிந்தோ அதே மாதிரி கருமேகம் போன்றதான வண்ணத்தை உடைய திருமேனியுடையவன் அதி அற்புதமா சாதிக்கிறார். அப்படி ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லான் நான் முகந்தன்னோடு தேவரோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணி மாட நீடு திருக்குரூரதனுள் நிக்கமற்ற தெய்வம் நாடுதிரே அந்த ஊழி முதல்வன் மகாபிரளயகாலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எம்பெருமான் தனக்கே உள்ளதான அபரிமிதமான கருணையினாலே இந்த ஜீவாத்மாக்கள் பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நம்முடைய திருவடியை வந்து அடையட்டும்னு ரொம்ப பரமோபகாரத்தோட அவளை சிருஷ்டி பண்றதுக்காக விடுறானோனா வெளியில அப்போ அழுவா சகிக்கிறார். அந்த காலத்துல ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லான்னு என்ன பண்ணாம் பகவான் தான் நான் முகம் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். எதுக்காக? இந்த ஜீவாத்மாக்கள் உஜ்ஜீவனம் அடைவதற்காக ஏதோ ஒரு நூற்றுல ஒன்னு ரெண்டாவது நமக்கு வைகுண்டத்துக்கு வந்து சேராதான்னு எம்பெருமானுக்கு ஒரு நப்பாசையம். அதனால அது திரும்பவும் சிருஷ்டிய தொடங்கினானாம். பாமருவமோ உலகம் படைத்த பற்பநாபாவோ பாமருவமோ உலகம் அளந்த பற்ப பாதாவோ தாமரை கண்ணாவோ தனியேன் தனியாளாவோ தாமரை கையாவோ உண்மை என்று கொள் சேர்வதுவேன்னு இந்த மூலகத்தையும் எந்த எம்பெருமான் முதல் முதல்ல சிருஷ்டித்தானோ இந்த எந்த மூலகையும் தன்னுடைய திருவடிகளாலே திருவிக்கிரமனாயிருந்து அளந்தானோ அப்படிப்பட்ட அந்த தாமரை கண்ணனுக்கு தனிப்பெரும் தெய்வத்திற்கு தாமரை கையனுக்கு அப்படியே உருகிறார். என்னைக்கு நான் வந்து உன் திருவடி சேருவேன்னு அழுவார். அப்படிப்பட்ட ஊழி முதல்வன் உருவம்போல் பாழியந்தோளுடை பாழி பாழின்னா தமிழ்ல ரொம்ப பிராடா சொல்றோமோ விசாலமா இருக்கிறது. அம் என்றால் அழகிய, தோல்னா திருத்தோள்களை உடைய உடையவனே, விசாலமான அழகிய தோள்களை உடையனவனே. பாழியம் தோல் உடை சுந்தர தோள்களை உடையவன் இங்கே அர்த்தம். கம்பனும் ராமனுடைய தோளை பார்த்தா தோளை பார்த்துட்டே இருப்பாளாம். தோல் கண்டார் தோளே கண்டார் என்னா அந்த அவயவ சோபை அவ்வளவு அழகா இருக்கும். இந்த தோளை பார்த்தா அந்த தோல்லியே லயிச்சு நம்ம கண்ணனுக்குமே தவிர அவனுடைய திருமுக மண்டலத்திலேயோ இல்ல வேற இடத்துலயோ கண்ணு நமக்கு போகவே போகாதான். தோளை பார்த்தவா தோளையே பார்த்துட்டு இருக்கார். அந்த மாதிரி சிந்துர கம்பளி போல் திருமாலிரஞ்சோரை இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டான். மந்திரம் நாட்டி அண்ணும மதுர கொழுஞ்சாறு கொண்டு சுந்தர தோளுடையான் கடலையில் நின்று உயிதுங்கொலோனர். நாச்சியாதினுடையில ஆண்டாளும் இப்படி பத்மநாபன் கையில் உந்தியிலே தாமரை மலரை கொண்டுள்ளவனுடைய திருக்கரங்களிலேன்னு அர்த்தம். சிருஷ்டியின் போது முதல் முதலாக தன்னுடைய சொற்பூழிலிருந்து ஒரு தாமரை பூவை உண்டாக்கி அதில் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணினான் பகவான். அதே ஆண்டாலும் கொப்பூழில் எழிகமலப்பூவழகர் அப்படின்னு வர்ணிக்கிறான். எழிருடைய அம்மனை நீர் என் அரங்கத்தின் அமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமலப்பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையைத்தான் கடல் வளையாக்கினரேன்ற. அப்போ பத்மநாபன் அந்த தொப்பூழிலே ஒரு கமலத்தை உண்டு பண்ணி அதிலே பிரம்மாவை சிருஷ்டிச்சவன் அவனுடைய கைகளிலே ஆழிபோல் மின்னிகி. எப்படி அந்த சுதந்திர அந்த சுதர்சன சக்கரமானது ஜாஜல்யத்தோட ஜொலிக்கிறதோ அப்படி நீயும் பளபளக்கவும். அது சக்கராயுதம் எப்படி ஜொலிக்கிறதுங்கிறத சுவாமி தேசிகன் அத்தியற்புதமா ஸ்லோகம் பண்றார். ஸ்புடதடி ஜால பிஞ்சர ருதுதர ஜுவால பஞ்சர பரிகத பிரத்ன விக்கிரக படுதர பிரஜ்ஞ துர்கிரக பிரகரண கிராம மண்டித பரிஜனத்ராண பண்டித ஜெய ஜய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜய ஸ்ரீ சுதர்சன. அந்த சுதர்சனாழ்வாரே கொண்டாடுறார். நாச்சியார் திருமொழியிலேயும் ஆண்டாள் அங்கைதலத்திடையாடி கொண்டான் அவன் முகத்தண்ணி விழியேனென்னு செங்கச்சு கொண்டு கண்ணாடையாத்து சிறுமானிடரவை காணில் நானும் கொங்கை தலமிசை நோக்கி காணீர் கோவிந்தனு கல்லால் வாயில் போகா இங்குத்தை வாழ்வை ஒழியவே போய் யமுனை கரைக்கு என்னை உய்த்திடுமின்னு. தீயில் பொறுகின்ற செஞ்சுடராழின்னு அந்த ஆண்டாளுடைய தோப்பனாரான பெரியாழ்வாரும் வல்லாண்டில் அந்த சங்கம் எப்படி ஜொலிக்கிறதுங்கிறது சொன்னார். வலம்புரி போல் நின்னதிருந்து சங்க போல நீ முழக்கத்தோடே பெய்ய வேணும். பாரத போரில் பகவான் கிருஷ்ணன் பாஞ்சுஜன்யத்தை ஊதினான். அது அனுகூலாருக்கு ரொம்ப அமிர்தமா தெரிஞ்சது. பாண்டவாளுக்கு பிரதிகூலர்களான துரியோதனாதிகளுக்கும் அவன் படைய சேர்ந்தவர்களுக்கும் சரி சங்கு ஊதிட்டா நமக்கு அப்படின்னு நம்ம ஆய்வு முடிய போறதுன்னு நினைச்சாலாம். அப்படி அந்த சங்குல தான் பெருமாளுடைய எப்பொழுதும் அந்த வாசனை சங்குல தான் இருக்கும். எம்பெருமான் வாயினுடைய வாசனை. இப்ப சக்கராயுதம் இருக்கு, அது என்ன பண்ணும்? அது எதிரிகளை நிரசனம் பண்ணும்போது எம்பெருமான் ஏவுவான், அந்த இலக்கை நோக்கி எதிரியை நோக்கி சென்று அழிச்சுட்டு திரும்பி வந்து கையில் உட்காந்துக்கும். ஆனா அந்த சங்கம் அப்படியே ஊதும் போது வாய்க்கு போகும், ஊதாத போது திருப்பும் கையிலே வந்துடும். அதனால அதுவும் ஊதும் போது கையை விட்டுதானே ஊதப்புறோம். அப்ப எப்போதும் எம்பெருமான் கையை விட்டு அகலவே அகலாலாம். அந்த சங்கத்தின் இடத்துல போய் ஆண்டாள் கேட்கிற எம்பெருமானுடைய அந்த வாய் சுவை எப்படி இருக்கும், அந்த வாசனை எப்படி இருக்கும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்தாத வந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கேன். ஆண்டாளுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வாரும் பல்லாண்டிலேயே அப்பாஞ்சன்யமும் பல்லாண்டேனு தாழாதே, தாழாதேன காலதாமதம் செய்யாமல் விளம்பிக்காமல் தேவதாந்தர பஜனம் பண்ணாமல் உபாச்சாரியால் அர்த்தம் சாதிக்கிறார்க்கு. சாரங்கமுதைத்த விலிலிருந்து புறப்பட்ட அந்த இறைபெறாத பாம்பு போல அந்த இலக்கை காணாத சாரங்கம் பெருமாள் எடுத்த பின் அப்படியே சர விருஷ்டி ஆறுது பாருங்க, மழை மாதிரி பொழியறதே அதான் சாரங்கம் என்னும் இல்லாண்டாந்தன்னைன்னு பெரியாள் வரும்படுற. ராவன் முத முதல்ல ராமனை பார்க்கறான். அந்த யுத்தகடத்துல பார்த்தத வால்மீகி நமக்கு அறிமுகப்படுத்துறார். ரொம்ப சததோ ராமன் திட்டந்தம் அபராஜிதம் ஆலிதந்தமிவ ஆகாசமவஷ்டத்யமஹத்தனுஹூன். அந்த வில்லினுடைய ஜொலிப்பு அந்த கருத்த திருமேனி கொண்ட பெருமாளை அப்படியே வெண்மையான சங்கத்தை போல மாற்றி காட்டித்தான். அதனால அந்த சாரங்கம் அப்படி படபடுத்துதுன்னா திருச்சந்த விருத்தத்திலேயும் அங்கமாறும் வேதனாங்கமாகி நின் அவற்றுடே தங்குகன்னதன்மையாய் கடங்கடல் மனைத்தலை செங்கனாகனை கிடந்த செல்வமல்கு சீரினாய் சங்க வண்ணமன்னமே நிசார்கபாணி எல்லையேன். இந்த சார்கத்தை பற்றி சோடசாயுத ஸ்தோத்திரமும் அழகா சொல்றது. யம் சாத்விகமகங்காரம் அமனந்தீயக்ஷசாயகம் அவ்யாத்மச்சக்ரரூபஸ்ய தத்தனுஷாரங்கதன்வனஹான். அந்த சக்கரத்தை சொன்னா கூட அங்க சாரங்கத்தையும் குறிப்பிட்டிருக்கிறதுனாலே அதை சொன்னேன். சரமழை போல், அதாவது அம்பும் மழை, மழைய போல அம்பு பெய்யறதா இல்ல அம்பு போல மழை பெய்யறதானே தெரியாத வாடி மழைன்னா. ஆவாவென்னாதுலகத்தைகளைக்கும் மசுரர்வானாள் மேல் தீவாய் வாடிமழை பொழிந்த சிலையா திருமாமகள் தேவா சுரர்கள் முனிக்கரங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கடல்கள் அறிவினையேன் பொருந்துமாறு உணராயேனர். திருவாய்மொழியிலே ஆரம்பத்தில் திருவேங்கடமுடைய நம்மளா சாசனம் பண்ணும்போது ஸ்ரீராமபிரானை ராட்சசைன்யத்தில் அவன் எப்படி யுத்தம் பண்றாங்கிறத பார்த்து அதை சரமழை பொழிவதாகவே வால்மீகி யுத்தகாண்டத்திலே காண்பிக்கிறார். ததா ராமோ மகாதேஜா தனுராதாய வீரியவான் பிரவிஷ்ய ராட்சசம் சைன்யம் சரவர்ஷம் வவர்ஷன் வாழ சரமழை போல் வாழ. உலகத்திலே நல்ல விதமாக வாழும்படி லௌகீகர்களெல்லாம் சொரூப ஞானம் பிறந்து வாழும்படியாக இருக்க வேணும். ஹே பகவானே, உன்னை யான் இடைவிடாமல் துதித்து ஆசையும் வாசனையும் நீங்கப் பெற்று நித்திய கைங்கரியபரனாய் உன்னை என்று உகப்பிக்கப் போகிறேன்னு அந்த ஆள வந்தா ஸ்தோத்திரத்தில் சொல்றாரே. பவந்தமே வானுசரன் நிரந்தரம் பிரசாந்த நிசேஷ மனோரகாந்தர கதாகமை காந்திக நித்திய கிங்கர பிரகர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதான். அந்த எம்பெருமானத்திலே கைங்கரியம் பண்றத ஒவ்வொருத்தரும் ஆசைப்படணும். திருவாய்மொழியில மூணாம்பத்துல அந்த திருவேங்கடமுடையான சொல்றதான ஒழிவில் காலம் எல்லாம் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். வடிவிலா குற்றமற்ற குற்றேவல பண்ணணும்னர். அப்படி வாழறதான் வாழ்க்கை. அதனால சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் இந்த பூமண்டலத்திலே நீ வருஷிக்க கடவாய். பாபம் புண்ணியம்னு பார்க்காத, எங்க நல்லவா இருக்கா தீயவா இருக்கான்னு பார்க்காத, எங்க வேணும் வாண்டான்னு பார்க்காத, இது நிலமா இல்ல கடலான்னு பார்க்காத, சர்வத்திர எல்லா இடத்திலேயும் நீ ஒரே மாதிரியா மழை பொழின்னு அவனுக்கு அக்னி பண்ணி ஏன் கேட்கிறோம் தெரியுமா இப்படி நீ பொழின்னு. நாங்களும் நீராட மகிழ்ந்து கிருஷ்ணனை கூடி கிருஷ்ணானுபவம் பண்ணும்படியான நாங்கள் இப்ப விரதானுஷ்டானம் பண்றோம். இந்த விரதானுஷ்டானத்துக்கு முதல்ல அதை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்னால தீர்த்தாமரணமோனோ அந்த நீராட்டத்திற்கு சமுர்த்தியான ஜலம் எங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அதனால நீ அந்த ஜலத்தை சமிருதியாக பொழிந்து நாங்கள் நன்றாக அமிழ்ந்து தீர்த்தாமாடும்படி எங்களை ஆக்க வேணும்னு அந்த பர்ஜன்ய தேவதையிடத்திலே ஆணையிடுகிறார்கள். ஐப்பாடி பெண்கள்ங்கிறதான ஒரு அந்நியாபதேசத்தை வச்சுக்க வேண்டியது. சுவாபதேசத்தில் பர்ஜன்ய தேவதை தனக்கு ஒரு கிஞ்சித்காரம் வேண்டும்னு இவர்களை பிரார்த்திக்க அவனுக்கு இன்ன கைங்கரியத்தை செய் என்று நியமிக்கும்படியை சொல்லுகிறது இந்த ஆழிமழை கண்ணா என்றதான நான்காவது திருப்பாவை பாசுரம். ஆழி என்றால் கடல் போன்று ஆழமாகவும் விசாலமாகவும் உள்ளதான ஞான அனுஷ்டானங்களையுடைய ஆச்சாரியர்கள் சாட்சாத் ஆழி எனப்படுவர். அல்லது சக்கரத்தாழ்வானை போல் பிரகாசம் ஜாஜ்வல்லமுடைய ஆச்சாரியர்கள். மழை கண்ணா பகவத் காருண்ய வருஷத்துக்கு நிர்வாகனான ஏ ஆச்சாரியனே அப்படின்னு ஆச்சாரியனை சம்போதனம் பண்றது மழை கண்ணான்னு. ஒன்று ஏகதேசம் கிஞ்சிதுன்னு சொல்றமே கொஞ்சம். நீ சுசம்பந்தமே ஹேத்துவாக அனைவரையும் பகவத் காருண்யத்திற்கு விஷயமாக்க வல்லவனான நீ கைகரவேல் எதையும் ஒழிக்காதே மறைக்காதே. ஆழி பகவத் குணம் என்றதான அமிர்த சாகரத்திலே உட்புக்கு முகர்ந்து கொடு. உள்ளே அவகாசித்து எல்லா பகவத் குணங்களையும் அந்த சிஷ்யன் நன்றாக தன் மனதுக்குள்ளே தரிக்கும்படியாக அவனுக்கு நல் உபதேசங்களை வாரி வழங்கி ஆர்த்து பிற மதங்களை நிரசித்து சுமதஸ்தாபனம் பண்ணி ஏறி ஆச்சாரிய பீடத்திலே ஏறி ஊழி முதல் வன் உருவம்போல்மை கருத்து ஜகசிருஷ்டிய பண்ணும் சாக்ஷாத் சர்வேஸ்வரனுடைய கரிய திருமேனி போலே காருண்ய சிருஷ்டியை பண்ணும் ஆச்சாரியனுடைய திருமேனி உள்ளதுங்கிறது இங்கே தாத்பரியம். பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் அழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்னதிந்து பார்க்கடலிலே பையத்துன்ற பரமன் பத்மநாபன் கையிலே உள்ளதான சங்கு சக்கரங்களைப் போலே ஆச்சாரியனுடைய கையிலும் சிஷ்யனுக்கு சமாஷ்ணம் பண்ணுவதற்காக சங்கு சக்கரங்கள் உண்டு. அதனாலே அந்த எம்பெருமானை ஒத்த சங்கு சக்கரத்தை உடையவன் ஆச்சாரியன்னு சொன்னா அதிலே கொஞ்சமும் மிக இல்லை. ஆழி போல் அந்த ஆச்சாரியனுடைய ஞானத்தைப் போலே வலம்புரி போல் அவன் உபதேசமான திருவாக்கு தாழாதே சாரங்கமுதத்தகரமடை போல் அந்த ஓங்காரமான பிரணவத்தில் உண்டான சேஷ சேஷிபாவ சம்பந்தமான பகவத் காருண்ய வருஷத்தை போலே அந்த சிஷ்யனுக்கு அந்த பிரணவம்னா என்ன, அது எப்படி அகார உகார மகார சேர்க்க, அது எப்படி மேல ஒரு அரமாத்திர நீட்டி இருக்கு, இப்படிங்கிறதெல்லாம் நன்னா உபதேசிச்சு அவனுக்கு பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தெரியும்படியாக பண்ணி மேற்கொண்டு திருவஷ்டாட்சர துவய சரமஸ்லோக உபதேசங்களையும் பண்ணி அவனை நற்கதிக்கு உய்விக்கிறானே ஆச்சாரியன். அவன் வாழ உலகினில் பெய்திடாய், இந்த சாஸ்திர ஞானம் என்னன்னே தெரியாது, நாம எதுக்காக பிரபத்தி பண்ணிக்கிறோம் பரநியாசம் பண்ணிக்கிறோம்னு தெரியாது. இன்றளவும் அப்படிப்பட்ட அந்த லௌகிகர்கள் கூட சொரூப ஞானம் இல்லாதிருந்தாலும் கூட இந்த உலகத்திலே பகவத் குணாமிரதத்தை பெறுவதற்காக தாங்கள் வர்ஷிக்கிறார்களே அந்த ஆச்சாரியர்களை இங்கே சொல்றார். நாங்களும் நீராட மகிழ்ந்து பகவத் கைங்கரியபரரான நாங்களும் பகவத் சம்சலேஷத்தை பண்ணி மகிழக் கடவோம்னு இங்கே பிரார்த்தனா ரூபமா அமைகிறது. இந்த பாட்டினாலே அனன்ய பிரயோஜனராய் பகவானை ஸ்மரிக்கும் சேதனர்களுக்கு இந்திராதி தேவர்களும் ஞானியராவார்கள். சர்வேஸ்மை தேவாபலிமாவஹந்தீனது வேதமும் இப்படி இந்த அந்யாபதேச அர்த்தத்தையும் கிஞ்சித் வைத்துக் கொள்ள வேண்டியதுன்னு அமைகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிதாபிஸ்வக்பிராகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.